माता पिता युवतयः कनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्सदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्नाम् இன்றைக்கு வைகாசி விசாக திருநாள். நம்மாழ்வார் பற்றி ஆளவந்தார் அருளிய ஸ்தோத்திரத்தை ஒரு ஸ்லோகத்தை இப்பொழுது கேட்டோம். அது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே இருக்கிற ஸ்லோகம். இந்த நம்மாழ்வாரை பற்றி தமிழ் பாடல்களும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் ஏராளமாக இருக்கின்றன. எத்தனையோ பேர் அவரை துதித்திருக்கிறார்கள். அதிலே முதலானவர் மதுர கவி ஆழ்வார், பிறகு நாதமுனி, ஈஸ்வரமுனி, ஆளவந்தார், சொட்டை நம்பி, அனந்தாழ்வான், பூரத்தாழ்வான், பராசர பட்டர், கம்பநாட்டாழ்வான், பிள்ளைப்பெருமாளையங்கார், வேதாந்த தேசிகர், மணவாள மாமுனிகள், நாரநலங்காரம் இயற்றிய கவிராயர், வாசூல வரத நாராயணர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுவரையிலே 10-12 பேர் சொல்லியாச்சு. இன்னும் கூட தாமிரபரணி நதி தீரத்திலே திருநெல்வேலி சமீபத்திலே இருக்கிற தமிழ் புலவர்கள் இத்தனை நூற்றாண்டுகளிலே எந்த தமிழ் காரியம் இயற்றினாலும் முதலிலே நம்மாழ்வார் விஷயமாக ஒரு துதியை பண்ணிவிட்டு தான் ஆரம்பிக்கிற வழக்கமா பல குடும்பங்களிலே அந்த தேசத்திலே அப்படி ஒரு வழக்கம். ஆகையாலே தமிழிலேயும் நிறைய நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வெளியிலேயும் கூட நம்மாழ்வாருக்கு நிறைய துதி பாடல்கள் உண்டு. தமிழிலே தனிப்பாடல் திரட்டு என்கிற புத்தகத்திலே பார்த்தால் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியையும் திருவள்ளுவருடைய திருக்குறளையும் சேர்த்து வைத்து புகழ்ந்து பேசுகிற பாடல்கள் உண்டு. இது தவிர இன்னும் ஏராளமாக ஓலை சுவடிகளிலே நம்மாழ்வார் விஷயமான பாசுரங்கள் சரிவர காப்பாற்றப்படாமல் எத்தனையோ பாடல்களை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற சில பாடல்களும் சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் நம்மாழ்வாரை எப்படி புகழ்கின்றன என்று இன்றைக்கு கொஞ்சம் சாலி புலாக நியாயப்படி ஓரிரண்டு உதாரணங்களை மட்டும் பார்ப்போம். முதலிலே மதுரகவி ஆழ்வார் பேசும் பொழுது தனி பிரபந்தமே இயற்றினார் நம்மாழ்வாருக்காக. நம்மாழ்வாரை துதித்து தனி பிரபந்தமே இயற்றியனவர்கள் சில பேர். அவர்களிலே கண்ணினும் சிறுதாம்பு இயற்றிய மதுரகவி ஆழ்வார் முதலானவர். அதற்கு பிறகு சடகோபர் அந்தாதி என்னும் நூலை இயற்றிய கம்பன் என்கிற தமிழ் கவிஞன் இரண்டாவது. அது தவிர மாறநலங்காரம் கூட நம்மாழ்வார் பற்றியதுதான். பெரும்பாலான பாசுரங்கள் அதிலே. இன்னும் சில நம்மாழ்வார் துதியாகிய முழு நூல்களும் உண்டு. அவற்றிலே ஒன்றான கண்ணினும் சிறுதாம்பிலே ஒரே ஒரு பாசுரத்தை இப்பொழுது அனுபவிப்போம். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இதிலே இரண்டாவது பாதி சுலபமாக அர்த்தம் புரிகிறது. அருள் கொண்டு நம் மேலே கிருபை கூர்ந்து ஆயிரம் இன்தமிழ் பாடினான் திருவாய்மொழி ஆயிரத்தை பாடினவனான நம்மாழ்வார் இருக்கிறாரே அவருடைய அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. அவருடைய தயைதான் இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று. அப்படி அவர் என்ன பண்ணினார் என்றால் இரண்டாவது வரியிலே சொல்கிறார் அருளினான் அவ்வாறு மறையின் பொருள். மறையிருக்கிறதே வேதம், சம்ஸ்கிருத வேதம், அது பொருள் விளங்குவது கஷ்டமாக இருக்கிறது, அது அரியதாக இருக்கிறது, அந்த அருமறையினுடைய பொருளை எல்லாருக்கும் விளங்கும்படியாக திருவாய்மொழியிலே அருளி செய்தான் அந்த ஆயிரம் இன்தமிழ் பாடியவன் சதகோபன் என்று அதற்கான காரணத்தை சொல்கிறார். அவர் அருளாளன் என்று சொல்வதற்கான காரணத்தை அதற்கு முன் வரியிலே, அருளை எவர்கள் எவரொருவர் கொண்டாடுகிறாரோ அவர் இன்புறும்படியாக என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற என்று அருளையே ஸ்துதி விஷயமாக்கி கொண்டாடுகிற ஒரு அடியவர் பாகவதர் இன்புறும்படியாக இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. இந்த திருவாய்மொழியை அனுபவிப்பவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதிலே ஒருவர் இந்த திருவாய்மொழியிலே இன்புறுபவர் அருளையே ஸ்துதி விஷயமாக்கி கொண்டாடினார் என்றிருக்கிறது. இதற்கு மேலெழுந்த வாரியாக அர்த்தம் பார்த்தால், எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய எல்லாருமே, குறிப்பாக பிரபன்னர்களான சரணாகதர்கள் எல்லாருமே பகவானுடைய அருளை கொண்டாடுபவர்கள் தான். அருளையே அவலம்பித்துதான் சரணாகதியே நடைபெறுகிறது. அதனாலே அந்த சரணாகதர்கள் எல்லாம் இன்புறும்படியாக திருவாய்மொழி அமைந்திருக்கிறது என்று அர்த்தம் சொல்லிவிடலாம். ஆனாலும் தயா விஷயமாக ஒரு ஸ்தோத்திரத்தையே தயா சதகம் என்ற பெயரிலே அருளி செய்த அடியவர் இருக்கிறாரே வேதாந்த தேசிகன், அவர்தான் அருள் கொண்டாடும் அடியவர். அவர் இன்புறும்படியாக இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. அவர் திருவாய்மொழியை பலவாறாக அனுபவித்து நிகம பரிமளம் முதலிய கிரந்தங்களுக்கு, திரமிடோபனிஷத்தாரம், திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி முதலிய கிரந்தங்கள் எல்லாம் அருளி செய்யும்படியாக அனுபவித்தார் என்று அர்த்தம் சொல்வதும் பொருந்தும். நம்மாழ்வாருடைய காலத்திலேயோ, மதுரகவி ஆழ்வாருடைய காலத்திலேயோ தேசிகன் எழுந்தருளி இருக்கவில்லை. அதனாலே ஆவி காலத்திலே, பிற்காலத்திலே இப்படி தயாசதகம் அருளி செய்ய போகிற ஆச்சாரியன் இந்த திருவாய்மொழியை அனுபவிப்பார் என்று மதுரகவி ஆழ்வார் ஞான திருஷ்டியினாலே கூறியதாக நாம் கருதலாம். அந்த மாதிரி சம்பிரதாயத்திலே ஒரு விவகாரம் உண்டு. இப்பொழுது நம்மாழ்வாருக்கு இதனால் என்ன விசேஷம், எந்த திருகுணம் இதிலே மிகையாக காணப்படுகிறது என்றால் அருள் என்கிற பண்பு. அவர் நம்மிடத்தில் உலகத்தில் உலகத்தாரிடத்தில் அருள் கொண்டவராக இருந்தபடியினாலே அவர் இந்த திருவாய்மொழியை நமக்காக அருளி செய்திருக்கிறார் என்று. இதே போல நம்மாழ்வாரை பஞ்சஸ்தவங்களிலே ஒன்றான ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்திலே போற்றி பேசுகிறார் பூரநாத பூரேச பூரத்தாழ்வான் ஸ்ரீவத்சாங்கமிஸ்ரர் என்று ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்களிலே பிரதானமாக பரிகணனம் பண்ணப்படுகிற ஆச்சாரியர் அவருடைய ஒரு ஸ்லோகத்தை, அந்த ஸ்லோகத்திலே இருக்கிற சூக்ம அர்த்தங்களை இப்பொழுது அனுபவிப்போம். பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துக்ஷித பிரணயசார சௌகபூர்ண வேதார்த்த ரத்ன நிதிரச்சுத திவ்ய தாம ஜியாத் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆளவந்தா ஸ்தோத்திரத்திலேயும் சரி, இந்த ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்திலேயும் சரி, ஸ்தோத்திரத்துக்கு முக்கியமான விஷயம் பகவான். ஆனால் இந்த இரண்டு ஆச்சாரியர்களும் நம்மாழ்வாரை ஒரு ஸ்லோகமிட்டு வணங்கிவிட்டு தான் பகவத் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார்கள். நம்மாழ்வார் நமக்கெல்லாம் ஆச்சாரியர். அவர் மூலமாகத்தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தழைத்துக் கொண்டு வருகிறது. ஆகையினாலே ஆளவந்தாரும் மாதாபிதா என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு பகவத் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஸ்தோத்திர ரத்தனம் எண்ணப்படுவதில்லை. அதே போல ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலேயும் கூறத்தாழ்வான் ஒரு தனி ஸ்லோகத்தினாலே நம்மாழ்வாரை துதித்துவிட்டு பிறகு ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய ஸ்தோத்திரத்தில் இழுகிறார். நம்மாழ்வாரை குறித்து இரண்டு ஸ்லோகங்கள் கூட உண்டு, அதிலே இது ஒன்று. இதிலே நம்மாழ்வாரை பற்றி கூறத்தாழ்வான் என்ன தெரிவிக்கிறார் என்றால், பராங்குஷ பயோதிஹி. நம்மாழ்வாருக்கு பராங்குஷன் என்கிற பெயர் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இங்கே அவரை பராங்குஷ பயோநிதி என்கிறார். பயோநிதி என்றால் சமுத்திரம். நம்மாழ்வாரை ஒரு சமுத்திரமாக உருவகிக்கிறார். சமுத்திரமாக உருவகிப்பது என்பது இதற்கு முன்னேயே நாதமுனிகளே நம்மாழ்வாருடைய நேரடி சிஷ்யரானவரே நமக்கு காண்பித்து விட்டார். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் என்ற தனியன் ஸ்லோகத்தை இயற்றி, ஆனால் அதிலே அவர் திருவாய் மொழியைத்தான் சமுத்திரம் என்று குறிப்பிட்டார். இந்த ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வான் நம்மாழ்வாரையே சமுத்திரம் என்று குறிப்பிடுகிறார். இந்த சிறிய வித்தியாசம் இருந்தாலும் நாதமுனி ஆளவந்தார் தொடங்கி நம்மாழ்வாரை நாம் எப்படி கௌரவித்து வந்திருக்கிறோமோ அது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தொடர்கிறது என்பதை இந்த கூறத்தாழ்வானுடைய ஸ்லோகம் காட்டுகிறது. பராங்குஷ பயோநிதி என்று சொல்வானேன், நம்மாழ்வாரை ஒரு சமுத்திரமாக சொல்வானேன் என்றால் அதற்கான காரணங்களை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. நம்மாழ்வாரை ஏன் சமுத்திரம் என்று சொல்கிறோம் தெரியுமா? சமுத்திரத்திலே ரத்தனங்கள் இருப்பது போலே நம்மாழ்வாரிடமும் ரத்தனங்கள் இருக்கின்றன. சமுத்திரத்திலே ஜலப்பிரவாகம் இருப்பது போலே நம்மாழ்வாரிடத்திலும் ரசப்பிரவாகம் இருக்கிறது. சமுத்திரம் அச்சுதனுக்கு திவ்ய தேசமாவது போலே நம்மாழ்வாரும் பகவானுக்கு திவ்ய தேசமாக ஸ்தானமாக இருக்கிறார். சமுத்திரம் எல்லை இல்லாமல் இருப்பது போலே நம்மாழ்வாருடைய மகிமைக்கும் எல்லையே கிடையாது. இந்த நாலு முக்கிய காரணங்களாலே நம்மாழ்வாரை நாம் சமுத்திரம் என்று சொல்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இன்னும் கொஞ்சம் சூட்சமாக கவனித்து பார்த்தால் நம்மாழ்வாருக்கும் சமுத்திரத்துக்கும் இவர் இன்னும் கூட நிறைய சாமியங்களை ஒப்புடுமைகளை சொல்வதாக தெரிகிறது. இருவருக்கும் பக்தி உண்டு, இருவருக்கும் பிரபாவம் உண்டு, இருவருக்கும் அத்புத பாவம் உண்டு, இருவருக்கும் பந்தம் உண்டு, இருவருக்கும் ரச வெள்ளம் உண்டு, இருவரும் வேதார்த்த ரத்னாகரங்கள், இருவரும் அச்சுத திவ்ய தாமங்கள், இருவரும் அசீம பூமா உள்ளவர்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற பதங்களை எடுத்து வைத்தே நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி ஏழு எட்டு ஒப்புமைகள் இருப்பதா. இவை எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு தேவையில்லை இப்பொழுது. இதிலே முக்கியமாக நாலு ஒப்புமைகளை இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது இன்றைக்கு பார்க்க போடுகிற நாலு ஒப்புமைகளிலே முதலாவது இருவரிடமும் ரச வெள்ளம் இருக்கிறது என்பது. ரசம் என்றால் ஜலம், ரச வெள்ளம் இருக்கிறது சமுத்திரத்திலே என்பது ஊரறிந்த விஷயம். சமுத்திரம் ஜலமயமாகத்தான் இருக்கிறது. நம்மாழ்வாரிடம் வரும்பொழுது ரசம் என்றால் காதலின் ரசம், பிரணயசார ரசம் என்று இந்த ஸ்லோகமே சொல்லுகிறது. நம்மாழ்வாருக்கு பகவான் மேல் ஏற்பட்ட காம ரசம் அது திருவாய் மொழியிலே வழிகிறது. இது ஆழ்வாரிடம் நிரம்பியது. ஏதோ ஒரு விதத்திலே ரச வெள்ளம் நிரம்பி இருப்பது என்பது ஆழ்வாருக்கும் சமுத்திரத்துக்கும் பொதுவானதாயிற்று. அடுத்தது இரண்டு பேருமே வேதார்த்த ரத்ன நிதி என்பது. இதிலே சமுத்திரம் எப்படி வேதார்த்தம் என்று அதையும் மூதலிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு சமுத்திரம் ரத்ன நிதி என்பதை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு ரத்னாகரம் என்றே பெயர். நிறைய ரத்னங்கள் முத்து பவழம் முதலிய அநேக ரத்னங்கள் சமுத்திரத்திலேதான் விளைகின்றன, அதனாலேதான் சமுத்திரத்துக்கு ரத்னாகரம் என்று பெயர். சமுத்திரத்திலே நாம் ஸ்நானம் பண்ண போனோமானால் சமுத்திர தேவனை வணங்கிவிட்டுத்தான் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சர்வரத்னமய ஸ்ரீமன் சர்வரத்னாகராகர என்று அந்த சமுத்திரத்தை நாம் சம்போதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுகிறோம். அதனாலே அவன் ரத்ன நிதி, அது சமுத்திரத்துக்கு ஏற்பட்ட சிறப்பு. இப்பொழுது ஆழ்வார் எப்படி ரத்னாகரமாகிறார் என்று கேட்டால், வேதார்த்தரத்ன நிதி, வேதத்தினுடைய அர்த்தம் என்கிற ரத்னம் இருக்கிறதே, அது ஏன் ரத்னம் என்றால் அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அவ்வளவு உயர்ந்தது. அதனாலே அது வேதார்த்தம் ஒவ்வொன்றும் ரத்னமாகிறது. அந்த ரத்னத்துக்கெல்லாம் இவர் நிதியாயிருக்கிறார். ஆழ்வார் வேத அர்த்த ரத்னங்களினுடைய நிதியாக இருக்கிறார். இதை பலவிதமாக நாம் புரிந்து கொள்ளலாம். வேதத்திலே இருக்கிற அர்த்தங்களை தான் தன்னுடைய திருவாய்மொழியிலே காண்பித்திருக்கிறார் என்று நிறைய பூர்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே எந்தெந்த அர்த்தங்களை திருவாய்மொழியிலே காண்பித்திருக்கிறார் என்பதற்கு கோடிட்டு மட்டும் காண்பித்திருக்கிறார்கள் ஒன்றிரண்டை. உதாரணமாக வேதம் சொல்கிறது ரசோ வைசஹ என்று, பகவானுக்கு ரசம் என்று பெயர் வைக்கிறது உபனிஷத்து. ஆழ்வார் அந்த அர்த்தத்தை கனியை கரும்பினின் சாற்றை கட்டியை தேனை அமுதை என்றெல்லாம் பகவானை வர்ணித்து அவன் ரசன் என்கிற வேதார்த்த ரத்தனத்தை இவர் காண்பிக்கிறார். அதே போல இன்னொரு உபனிஷத்து ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யக்கிஞ்ச ஜகத்யாம் ஜகதி என்று ஒரு வேதார்த்தத்தை சொல்கிறது. அந்த வேதார்த்தத்தை சொல்லும் பொழுது பகவான் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறான் என்பதை எந்த மாதிரி வார்த்தைகளை இட்டு சொல்கிறது. ஜகத் என்றால் இடம், ஜகத்யாம் யக்கிஞ்ச என்றால் இடத்திலே இருக்கிற பொருள், இடத்தையும் இடத்திலே இருக்கிற பொருளையும் வியாபித்திருக்கிறான் என்று சொல்கிறது. சில சமயங்களிலே நமக்கு தோன்றும் எதற்கு இரண்டையும் பிரித்து சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் வியாபித்தான் என்று சொன்னால் போதாகோ, இடத்தையும் வியாபித்தான் இடத்தில் இருப்பதையும் வியாபித்தான் என்று வேதம் ஏன் பிரித்து காண்பிக்கிறது என்று. அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். அதனாலே அந்த வேதார்த்த ரத்தனத்தை அதே மாதிரி திருவாய்மொழி காண்பிக்கிறது. கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளும் என்று அந்த வேத வரி சொல்லுவது போலவே இடந்தோறும் என்று தனியாகவும் இடந்திகள் பொருள் தோறும் என்று தனியாகவும் காண்பித்து அந்த வேதத்தை கிட்டத்தட்ட அனுவாதம் பண்ணுவது போலே திருவாய்மொழி சூட்டி அமைந்திருக்கிறது. அதே போல வேதமானது ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ஹ்ருதமனிஷா மனசாபிக்ளுப்தஹ என்று ஒரு உபனிஷத்திலே தெரிவிக்கிறது. அந்த வேத அர்த்தரத்தம் என்ன என்றால், அவனை கண்ணாலே காண முடியாது, ஆனால் இதயத்தாலே புத்தியினாலே மனசினாலே காண முடியும் என்று அந்த உபனிஷத் சொல்கிறது. அதை ஆழ்வார் அப்படியே கண்கள் காண்டற்கரியனாய் கருத்துக்கென்றும் எளியனாய் என்று, கண்களாலே பார்ப்பதற்கு அவன் அருமையானவன் பார்க்க முடியாதவன், கருத்தினாலே பார்ப்பதற்கு எளிமையானவன் பார்க்க கூடியவன் என்று அந்த வேத கருத்தை இதிலே காண்பித்தார். அதே மாதிரி இன்னொரு வேத வாக்கியமானது சஹஸ்ரஷீர்ஷா புருஷ சஹசிராட்சஸ்ரபாத் என்று ஒரு அர்த்த ரத்தனத்தை சொல்லிக் கொடுத்தது. அதை ஆழ்வாரும் முடிகளாயிரத்தாய் புனைமலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் என்று திருவாய்மொழியிலே சொல்வார். அதாவது வேதம் சொன்ன அர்த்த ரத்தனத்தை தமிழிலே இவரும் காண்பிப்பார். வேதத்திலே இன்னொரு வாக்கியம் அஜாயமானோ பஹுதா விஜாயதே என்று சொல்லியது. பிறக்கவே பிறப்பே இல்லாதவன் பலபடியாக பிறக்கிறான் என்று விரோதம் தோற்றுவது போல பேசுகிறது வேதம். ஆழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லும் பொழுது பிறப்பில் பல் பிறவி பெருமானை, பிறப்பில்லாதவன் ஆனால் பல பிறப்பு உள்ளவன் என்று அந்த பெருமானை பற்றி பேசுவார். இது அந்த வேதார்த்த ரத்னத்தையே இவர் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. வேதம் ஒரு இடத்திலே கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியௌ என்று ஒரு அர்த்த லக்னத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அவனுக்கு ஸ்ரீதேவி பூதேவி என்று இரண்டு பத்னிகள் பகவானுக்கு என்று ஆழ்வாரும் மணாளன் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் என்று அதே ஸ்ரீதேவி பூதேவி என்கிற உபஜனாச்சிமார்களை சொல்லி காண்பிப்பார். இவ்வாறாக நூற்று கணக்கிலே இருப்பதாலே ஆழ்வாருக்கு வேதார்த்த ரத்ன நிதி என்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார் இந்த கூறத்தாழ்வார். எப்படியோ ஆழ்வாரும் சமுத்திரமும் ரெண்டு பேரும் ரத்ன நிதி என்கிற சாமியம் வந்துவிட்டது. இப்பொழுது அதற்கு அடுத்த ஒப்புமை அச்சுத திவ்ய தாம என்பது. சமுத்திரம் அச்சுதனுக்கு ஒரு திவ்ய தேசமாகிறது. அதாவது கடலிலே அச்சுதன் வாழ்கிறான். அது 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றாக பரிகணிக்கப்பட்டது. செழுந்திலை பார்க்கடல் கண் துயில் மாயம் என்று நாம் பாடுகிறோம் அல்லவா, பார்க்கடலிலே அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அதனாலே அது அச்சுதனுடைய திவ்ய தேசமாகிறது. ஆழ்வாரும் அச்சுதனுடைய திவ்ய தேசமாகிறார். எப்படி என்றால் அவர் அடிக்கடி என்னெஞ்சு நிறைய புகுந்தான் என்றும் ஒருவன் அடியேன் உள்ளானே திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே என்று தன் தலை தன் உடல் இதெல்லாம் மற்ற திவ்ய தேசங்களோடு சேர்த்து சேர்த்து அவர் பாடுகிறார். என்ன அர்த்தம்? இங்கேயும் தான் பெருமாள் வாசம் பண்ணுகிறான். விரும்பி வாழும் திவ்ய தேசங்களிலே ஒன்றாக இந்த ஆழ்வாரும் ஆகிவிடுகிறார் அந்த பெருமாளுக்கு. ஆழ்வாரும் பார்க்கடலும் இந்த விதத்திலே சமம். எப்படி அழகர் மலை வேங்கடமலை வைகுந்தம் எல்லாம் திவ்ய தேசமும் அச்சுதனுக்கு, அதே போலத்தான் இந்த நம்மாழ்வார் என்பவரும் அச்சுதனுக்கான திவ்ய தேசம்தான். இன்னொரு விதமாக பார்த்தால் தாம என்பதற்கு தேஜஸ் என்று ஒரு அர்த்தம் கூட உண்டு. அச்சுதா என்பதற்கு நழுவ விடாதா என்ற அர்த்தம் உண்டு. நம்மாழ்வாரானவர் அச்சுத திவ்ய தாமா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு. அவர் நழுவாத திவ்யமான தேஜஸ் கொண்டவர் என்று. நம்மாழ்வாருடைய வைபவத்தை பார்த்தால், அவருடைய திவ்ய சரித்திரத்தை வாசித்து பார்த்தால், நம்மாழ்வாரிடமிருந்து ஒரு திவ்யமான தேஜஸ் பல காத தூரங்களுக்கு பரவியது என்று ஒரு கதை வருகிறது. மதுர கவி ஆழ்வார் என்பவர் எங்கேயோ உத்தர பாரதத்திலே இருக்கும் பொழுது அங்கிருந்து அவர் தெற்கு நோக்கி பார்த்தால், இங்கே ஆழ்வார் திருநகரியில் இருந்து அவருக்கு எந்த இடம் என்று தெரியவில்லை, தெற்கே ஒரு இடத்தில் இருந்து ஒரு திவ்ய தேஜஸானது பிரகாசிக்கிறது. அதை வெகு தூரத்தில் இருந்து பார்க்கிறார் மதுர கவி. அந்த தேஜஸ் காட்டுகிற திக்கிலேயே ஓடி ஓடி வருகிறார். அந்த திவ்ய தேஜஸ் அவரை இழுக்கிறது, ஈர்க்கிறது. அவர் வந்து பார்த்தால் அது ஆழ்வார் திருநகரி என்கிற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்திலே தேஜஸாக இருப்பவர் நம் ஆழ்வார் தான். மதுர கவி ஆழ்வாருடைய வரலாற்றிலே நன்கு தெரிகிறது ஆழ்வார் அச்சுத திவ்ய தாமா என்று. ஒரு ஜோதியை நோக்கி, அணையாமலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஜோதிஷத்தை நோக்கி அவர் ஆழ்வார் திருநகரி வரையில் உத்தர பாரதத்தில் இருந்து வந்து சேர்ந்தார் அல்லவா. அதனால் ஆழ்வார் அச்சுத திவ்ய தாமா. கடைசியாக பராங்குஷ பயோநிதி என்று சொல்வது பொருத்தம் என்பதற்காக சமுத்திரத்துக்கும் ஆழ்வாருக்குமாக இன்னொரு கடைசி ஒப்புமை அசீம பூமா என்று. ஆழ்வார் எல்லையற்ற பூமா கொண்டவர். பூமா என்றால் பெருமை, மகாத்மியம், மிகை, அதிசயம் கொண்டவர் ஆழ்வார். அசீம பூமா, எல்லையற்றவனை தன்னுடைய செல்வமாக கொண்டவர். எல்லையற்றவன் இருக்கிறானே, அவனை வைப்பாம் மருந்தாம் என்கிற பாடலிலே தனக்கு செல்வமாக கூறிக்கொண்டவர். மற்ற செல்வத்தை எல்லாம் அவர் கவனிப்பதில்லை. ஊமா என்றால் செல்வம். உள்ளும் பயனில்லை குப்பை கிளர்ந்தன்ன செல்வத்தை என்று மற்ற செல்வங்களை எல்லாம் எவ்வளவோ குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுப்பானே என்று ஒதுக்கியவர். ஆனால் அசீமன் என்று ஒருவன் இருக்கிறானே, அவன் மட்டுமே அவருக்கு பூமா. நமக்கெல்லாம் கூட அசீம பூமா எல்லையற்ற செல்வமாக இருப்பவர் ஆழ்வார் தான். அசீம பூமா என்பதற்கு இப்பொழுது மூன்றாவது அர்த்தம். தனத்தாலும் ஏதும் குறைவிலே எந்தை சடவோகன் என்று சொல்கிறோம் அல்லவா திருவாமிழ்த்தனையல்லே. எனக்கு வந்து தனம் மீதி பேரெல்லாம் தனம் என்று சொல்கிறார்களே, அது வேண்டியதில்லை. எனக்கு இருக்கிற தனம் ஏற்கனவே இருக்கிறது. தனத்தாலும் ஏதும் குறைவிலேன், ஏது தனம் என்றால் எந்தை சடகோபன், என்னுடைய தகப்பனாரான சடகோபன் இருக்கிறார், அதுவே எனக்கு தனமாகும் என்று சொல்லி அல்லவா திருவாய்மொழியை நாம் ஆரம்பிக்கிறோம். அதனாலே அவர்தான் அசீம பூமாவானவர். சமுத்திரம் எல்லை இல்லாத வளப்பத்தை கொண்டது. சமுத்திரத்துக்குள்ளே இருக்கிற செல்வத்தை நாம் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளவே இல்லை. சமுத்திரம் என்பது பூமியின் மேலே இருக்கிற செல்வத்தை விட அதிகமான செல்வத்தை தன்னிடம் கொண்டது. அதிகமான ஜீவ ராசிகளையும் உடையது. விசித்திரம் விசித்திரமான அற்புதமான தெய்வங்கள் சத்தங்கள் பிராணிகள் எல்லாம் சமுத்திரத்திலே உண்டு. முத்து பவழம் போலே ரத்தனங்கள் நிறைய உண்டு. செல்வம் அதிகமாக கொண்டது. இப்படி அசீம பூமா என்பது நம்மாழ்வாருக்கும் பொருந்துகிறது, சமுத்திரத்துக்கும் பொருந்துகிறது. இன்னும் எத்தனையோ காரணங்களை நாம் இன்றைக்கு விளக்கவில்லை. ஒன்பது காரணங்களிலே நாலு காரணங்களை வலுத்த காரணங்களாக எடுத்து ஆழ்வாரும் கடலும் சமம் என்று பராந்துகரும் தயோநிதியும் சமமாகிவிட்டார்கள். ஆழ்வாராகிற சமுத்திரத்தை நான் தேனிக்கிறேன், ஆழ்வாராகிற சமுத்திரத்திலே நான் அவகாகிக்கிறேன் என்று பஞ்சஸ்தலத்தை ஒட்டி நாம் ஆழ்வாரை நமஸ்கரிக்கிறோம். இன்னொன்று, இந்த கூறத்தாழ்வானுக்கு புத்திரரான பராசர பட்டர் என்பவர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றினார். பெருமாளை பற்றி பெரிய ஸ்தோத்திரம் இயற்றும் பொழுதெல்லாம் ஆரம்பத்திலே நம்மாழ்வாரை துதித்துவிட்டு ஆரம்பிக்கிறது என்று ஒரு வழக்கத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தார் ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே. அதற்கடுத்து நாம் சற்று முன் பார்த்தோம் கூறத்தாழ்வார் தன்னுடைய இன்னொரு ஸ்தோத்திரத்திலே. அதை அடி ஒற்றி இவரும் பெருமாளை பற்றி எழுதுகிற ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே ஆரம்பத்திலே ஆழ்வாரை சேவிக்கிறார். அவருடைய ஸ்லோகம் கிருஷிம் துஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்வமி போதிதம் சஹஸ்ரசாகாம் யோத்ராக்ஷீத் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம் என்று. ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் தான், ஆனால் இதிலே ஆழ்வாரை எப்படி புகழ்கிறார் தெரியுமா? முதல் பதத்திலேயே என்கிறார். நாம் நம்மாழ்வாரை ஆழ்வார்களில் ஒருவராக கொண்டாடுகிறோம், ஆச்சாரியர்களிலேயும் ஒருவராக கொண்டாடுகிறோம். இந்த ஆழ்வாருமாய் ஆச்சாரியருமாய் சேர்ந்து ஒருவரே இருக்கிற சிறப்பு நம்மாழ்வாருக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற ஆழ்வார்கள் 11 பேரும் ஆச்சாரிய பரம்பரையிலே வருவது கிடையாது. இந்த சிறப்பு இருக்கட்டும், ஆனால் இதற்கும் மேலாக ஒன்றை தருகிறார் இங்கே பராசர பட்டர். அவரை ரிஷிகளிலே ஒருவராக சொல்கிறார். நாம் பல ரிஷிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். வியாசர் என்றும் வால்மீகி என்றும் ஆகஸ்தம்பர் என்றும் போதாயனர் என்றும் நிறைய பேர். அப்படிப்பட்ட ரிஷிகளிலே ஒருவராக இந்த நம்மாழ்வாரை அவர் சொல்கிறார். ரிஷி துஷாமகே கிருஷ்ணையும் என்கிற எழுத்து வரும்படியாக சப்த அலங்காரம் பண்ணுகிறார். ரிஷிம் ஷி வந்தது, ஜுஷா மகேஷா வந்தது, கிருஷ்ணா ஷி வந்தது, கிருஷ்ணா என்ற அடுத்தபடி விஷ்ணு வந்தது. ரிஷிம் ஜுஷா மகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம். அழ்வாருக்கு என்ன ஒரு சிறப்பு என்றால், எப்படி ராமோ விக்கிரகவான் என்று சொல்லும் பொழுது தர்மமே உருவெடுத்து வந்தது ராமன் என்று சொல்கிறோமோ, அதே போலே கிருஷ்ண கிருஷ்ணை என்கிற தத்துவம் இருக்கிறதே, கண்ணன் மேல் காதல் என்கிற தத்துவம், அதுவே உருவெடுத்து வந்தால் அது இந்த நம்மாழ்வாராகத்தான் வரும். நம்மாழ்வார் கண்ணன் மேல் காதலே வடிவெடுத்தவர். கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம், கிருஷ்ணா என்றால் ஒரு அடக்க முடியாத தாகம். அந்த கிருஷ்ணனை அடைந்தால் அல்லது தனக்கு உடல்நிலை சரிப்படாது என்கிறபடியான ஜுவரம் வெறி அது இந்த ஆழ்வாருக்கு இருந்தது. அந்த கிருஷ்ணையே வடிவெடுத்தார் மாதிரி இருக்கிற அந்த ரிஷியான ஆழ்வாரை நாங்கள் ஜுகாமகே ரொம்பவும் சந்தோஷமாக ஹர்ஷத்தோடு மகிழ்ச்சியோடு உமகையோடு இருக்கிறோம். ஆழ்வாரை வணங்குவதிலே எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன் ஆழ்வார் நமக்காக என்ன பண்ணினார் என்று கேட்டால் அடுத்த வரியிலே சொல்கிறார், மற்ற ரிஷிகள் எல்லாம் ஏதோ வேதத்திலே ஒரு சாகையை கண்டுபிடித்தார்களாம், சாட்சாத்காரம் பண்ணினார்களாம், வேத சாகைகள் வேத மந்திரங்கள் எல்லாம் ஆகாசத்திலே ஒலி அலைகளாக மிதந்து கொண்டு வரும் பொழுது தங்களுடைய விசேஷ சக்தியினாலே அந்த ஒலி அலைகளை ஆகர்ஷித்து சப்த சாட்சாத்காரம் பண்ணி ரிஷிகள் எல்லாம் வேதத்தை பிரச்சாரப்படுத்தினார்கள். முதலிலே சாட்சாத்காரம் பண்ணின பிறகு இந்த ரிஷி இருக்கிறாரே ஆழ்வார், அப்படி ஒரு சாகையே இல்லை, ஆயிரம் வேத சாகைகளை கண்டார். திருவாய்மொழியிலே இருக்கிற ஒவ்வொரு பாசரமும் ஒரு வேத சாகை என்று சொல்லலாம்படியான சிறப்பு மிக்க பாசரத்தை எழுதினார் அவர். அத்ராட்சி இந்த ஆயிரம் பாசரங்களை அவர் இயற்றவில்லை, அவர் எழுதவில்லை, அவர் பார்த்தார். அத்ராட்சி எங்கே இருந்தன, அவை ஒலி அலைகளாக வந்து கொண்டிருந்தன. மற்ற ரிஷிகள் எல்லாம் வேத சாகைகளை தரிசனம் பண்ணுவது போல் சாட்சாத்காரம் பண்ணுவது போல் இவர் திருவாய்மொழியை பார்த்தார். இது திராவிடின் தமிழ் மொழியிலே இருக்கிறது, பிரம்ம சம்ஹிதாம் பரம்பொருளுக்கான சம்ஹிதையாக இருக்கிறது இந்த திருவாய்மொழி என்பது. அப்படி ஆழ்வாரை ஸ்ரீரங்கராஜஸ்தலத்திலே பராசர பட்டரும் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்னது போல ஆழ்வாருக்காக என்றே இருக்கிற ஸ்தோத்திரங்கள் நிறைய உண்டு. பராங்குஷாஷ்டகம் என்று ஒரு ஸ்தோத்திரம் பிரசித்தமாக இருக்கிறது. பராங்குஷ பஞ்சவிம்சதி என்று ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் அந்த ஸ்தோத்திரமே ஒரு நல்ல காவியமாக அமையும்படியாக ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலே அநேக இலக்கிய நயங்களோடு கூடி இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல ஸ்தோத்திரங்களுக்கு விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவராக சூத்திரராக இருந்த இந்த ஆழ்வாரானவர் இன்றைய வைகாசி விசாக திருநாளிலே அவதரித்து இந்த லோகங்கள் எல்லாம் உய்விப்பதற்காக திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம் என்ற நாலு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து நமக்கு ஆச்சாரியராகவும் எழுந்தருளி இருந்து நம்மையெல்லாம் உஜ்ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த ஆழ்வாரை நாம் இப்பொழுது ஏற்கனவே மாதா பிதா என்பதில் ஆரம்பித்து அதற்கு பிறகு ரிஷின் துஷாமகே என்று கடைசியிலே சொன்ன அந்த ஸ்லோகங்களை எல்லாம் மனசுக்குள்ளே அர்த்தங்களுடன் கூட அனுசந்தானம் பண்ணி இந்த ஆழ்வாரை இன்றைக்கு சேவிப்போமாக. ஸ்ரீமதே பகுல பூஷணாய நமஹ.